శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధదీక్షం దయానిధిం దేహ భ్రతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం పల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చాభిజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మ హృదయ ఆది కవయే ముహ్యంతి యత్సోరయ తేజో వారిమృతాం యథా వినిమయ యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన తదా నిరస్తగుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం. శ్రీమద్భాగవతే మహామునిగతే కిం వాపరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర గతిభిః శుశ్రూషిభిస్తక్షణాదే. నిగమకల్పతరోర్గళితం ఫలం శుకముఖాదవ్రతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహోరధికా భువి భావుకాః. இன்றைய தினம் சுகருடைய உபதேசத்தையே பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சி பரீட்சித் மகாராஜா சுகமகிழ்ச்சியை பார்த்து கேட்டேன், நான் எதை கேட்கணும், எதை தியானம் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்ன்றத நேர் தெரிவிக்கணும்னு சுகமகர்ஷிய பார்த்து பரீட்சித் மகாராஜா கேட்டதுக்குதான் சுகர் பதில் சொல்ற. யதா சந்தாரியதே பிரம்மன்னு தாரணா யத்ர சம்மதா யாதிருஷிவா ஹரேதாசு புருஷஸ்ய மனோமலம். ஒரு புருஷனுடைய மனச பரிசுத்தமாக்கணும்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது கேட்கிறேன். எதை நான் தியானம் பண்ணணும், எந்த சுபத்தை நான் வந்து ஆசிரியக்கணும், இதெல்லாம் நேர் தான் எனக்கு சொல்லணும். யாதிருஷி தாரணாதிஷா இது எப்படி வருதுன்றதுக்கு அதுக்கு சுக மகர்ஷி சொன்ன, முதல்ல ஸ்தூலமாக இருந்துருக்கிற எம்பெருமான விராட் புருஷனை தியானம் பண்ணு. விராட் புருஷனை தியானம் பண்ணமானாக்க உனக்கு எல்லா க்ஷேமமும் உண்டாகும் என்று முதல்ல சொல்லி சொன்னேரவ. அப்ப விராட் புருஷன்றவர் யாருன்னா, லோகம் மொத்தம் அவருக்கு சரீரமாக இருந்துட்டு அவர் ஆத்மாவா இருந்துருக்கிறது. சஹசிர சீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத்னு ஆயிரம் திருக்கண்களோடையும் ஆயிரம் தலைகளோடையும் ஆயிரம் திருவடிகளோட எல்லாம் இருந்துருக்கிற அந்த எம்பெருமான தியானம் பண்ணணும்னு முதல்ல சொல்லி சூலமா இருக்கிறத தியானம் பண்ண சொல்லி சொன்னார். சரி, இவரும் தியானம் பண்ற, இதுவே போருமா அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்கிற அந்தராத்மாவை தியானம் பண்ணணும்ன்றத அடுத்தது சொல்றேன். இந்த தியானத்தினுடைய முதல் படி இந்த ஸ்தூலமா இருந்துருக்கிற பெருமாளை தியானம் பண்றது. இது என்னத்துக்காக இப்படி சொன்னேன்னா, நாம லோகத்துல பாக்குற மாதிரி ஒரு வஸ்துவை சொன்னாதான் அதே மாதிரி வஸ்துவை தான் நம்மளை நினைச்சுட்டாதான் இந்த தியானத்துல விஷயமாக ஆக முடியும். நமக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு வஸ்துவை இந்த தியானத்துல விஷயமாக்கணும்னா அது சுலபமே இல்லை. ஆகையால எல்லாரும் சொல்லுவா, உனக்கு எது பிடிக்குமோ அதை நினைச்சுக்கோன்னு சொல்றது. அப்ப எது பிடிக்கும் ஒன்னையே நினைக்கிறதையும் கூட அவரவர்களுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்து இருந்துட்டு இருக்கு. இப்ப ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற, இந்த பலூனை குத்து இல்லன்னா இது பண்ணா, உனக்கு யார் பிடிக்காதோ அவளை நினைச்சிட்டு குத்துன்னு சொன்னாக்கா அப்ப என்ன பண்ணும், இவனுடைய வெறுப்பு இன்னும் வேகமாகும். இப்படி நம்ம மனசுல எப்படி இருக்கணும்ன்றது தியானம் பண்றதுக்கு, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தியானம் பண்றதுக்கு முதல் படியை ஏற்படுத்தி கொடுத்தேருவர். வியானதா ஈஸ்வர விக்கிரஹஸ்ய யஸ் சன்னிவேசஹ கதிதோ மயாதே சந்தார்யதேஸ்மின் வபுஷிஸ்தவிட்டே மனசு புத்தியானயதோஸ்தி கிஞ்சித். இப்படி நான் சொன்ன பிரகாரத்துக்கு விராட் புருஷனை நம்மளுடைய புத்தியினால தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்றதுன்றது எப்படி இருக்கும்? இப்ப இங்க என்ன சொல்லிட்டு, ஈஸ்வரனுக்கு தான் எல்லா பதார்த்தங்களும் சரீரமாக இருந்துருக்கு, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமா இருந்துருக்கு, ஈஸ்வரன் ஆத்மாவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கூட ஒரு தியானம் பண்ண முடியுமாண்ணா? இப்படி கூட ஒண்ணு இருக்குமாண்ணா? நம்மளுடைய இமேஜினேஷன்லயே வராது போல இருக்கேன்னு நினைச்சுக்கிற. அப்படி நினைச்சுக்கிச்சு, சொப்னத்துல நீ நினைச்சுக்கிறே, நாம கனவு காண்றோம். கனவு காணச்சே நான் தான் பிரசிடென்ட் ஆயிட்ட மாதிரி ஒரு கனவு காண்றேன், நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்ட மாதிரி ஒரு கனவு காண்றேன். சொப்னத்துல கூட அந்த மாதிரி பதம் நமக்கு வாண்டான்றது அடுத்த விஷயம், ஆனா கனவுல வருது. உனக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காத ஒரு இது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி, என்ன தூக்குல போடுற மாதிரி, சிரச்சேதம் பண்ற மாதிரி ஒரு கனவு வருது. இப்படி எல்லாம் இந்த கனவு எல்லாம் பார்த்தோம்னாக்க, இப்ப இதுல இருந்து அந்த கனவு காலத்துல ஒரு சந்தோஷம் வருது, அதே மாதிரி அது முடிஞ்சவங்க ஒரு பயமும் வருது. சிரச்சேதம் பண்ற மாதிரி ஒரு கனவு கண்டுமான பயம் வருது. அந்த பயம் சந்தோஷம் ரெண்டும் சத்தியம். இது நம்மளுடைய புண்ணிய பாப்பான குணமாக கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்க நம்ம கனவுல வந்து நமக்கு பெரிய பதவி வருது, ராஜா பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு கனவு வருது. கொஞ்சமா பாப்பம் பண்ணியிருந்தோம்னாக்க அப்ப என்ன ஆகுது, கனவுல பாம்பு தடுத்துற மாதிரி அடிபடுற மாதிரி எல்லாம் நமக்கு கனவு வருது. இப்படி இந்த கனவுல பெருமாள் என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் சத்தியம்னு நம்ம ஒத்துக்கிறோம், நம்ம சித்தாந்தம். அந்த கனவுல கனவு காண்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய சரீரங்கள் இந்திரியம் எல்லாத்தையும் பெருமாள் கொடுக்கிறார். அதை கொண்டுதான் நம்ம கனவு காண்றோம். அதே மாதிரி மீதி விஷயங்களை நினைக்காட்டா கூட நீ தியானத்துல பண்ணச்சு உனக்கு பிரத்யட்சத்துல தெரிஞ்சுக்க முடியாத போயிட்டா கூட பரவாயில்ல, பெருமாள் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்துருக்க, லோகத்துல இருக்கிற சகல வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன என்பதை தியானம் பண்ணு. இப்படி தியானம் பண்ணுன்னு சொன்ன. ஏவம் புற தாரணயாத்மயோனிகி நஷ்டாம் ஸ்ருதி பிரத்யவருத்திய துஷ்டாத் ததா சசத்வேத மமோக திருஷ்டி யதாவ்யாத் பிராக் வியவசாய புத்தி. இப்படி விராட் புருஷனை தியானம் பண்ண பிற்பாடு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹிருதயத்திலேயே அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும். அதுக்கு இப்படி பண்ணமானாக்க ரொம்ப விசேஷம். இந்த விஷயத்தை யார் சொல்லிருக்காருன்னா, பெருமாளே பிரம்மாக்கு உபதேசம் பண்ணிருக்கு. மகாப்பிரளயம் முடிச்சு எல்லாம் என்னது, எல்லா வஸ்துக்களும் போயிடுறது, பிரம்மா உட்பட போயிடுறாரு. அப்புறமா பெருமாள் என்ன பண்றாருன்னா சிருஷ்டி பண்றாரு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வேதாஸ்ய பிரஹிணோதி தஸ்மை. பிரம்மாவை முதல்ல சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு அவரிடத்துல வந்து வேதத்தை கொடுக்கிறாராம். அதே மாதிரி இதப்ப தாத்தாயதா பூர்வம கல்பயத்து, அவர் கடந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் மறந்து போயிடும். ஒரே பிரம்மாவா வேற வேற பிரம்மாவான்றதெல்லாம் பெரிய விசாரம். இப்ப இந்த பிரம்மாவா யார சிருஷ்டி பண்ணாரோ அந்த சிருஷ்டி பண்ண பிரம்மாவுக்கு எப்படி சிருஷ்டி பண்ணணும்ன்றத தெரிவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களையும் வேதத்தினால சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இப்ப வேதம் தான் பெரிய பிரமாணமா ஆயிடுச்சு. அப்ப வேதத்தையே நாம ஃபாலோ பின்பற்றணும் என்பது சொன்ன. சரி, அப்ப வேதத்துல பின்பற்றணும்னு சொல்றோம். வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ சத்ருவதம், சத்ருக்கு அபிச்சார யாகம்னு பேரு. நமக்கு யாரன்னா பிடிக்காத போயிட்டாங்கன்னாக்க அவளுக்கு ஒரு கெடுதி சம்பவிக்கிறதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் பண்ணி யாகம் பண்ணமானாக்க அவளுக்கு கெடுதி ஏற்படும். வேதத்துலதான் சத்ருவதம் சொல்லிருக்கு. மழை வேணும்னாக்க அதுக்கு காரி ரேஷ்டி பண்ணணும்னு சொல்லிருக்கு. பணம் வேணும்னாக்க வாயுதேவதாக்குமான யாகம் பண்ணிருக்கு. ஆரோக்கியத்துக்கு சொல்லிருக்கு. இப்ப இந்த சரீரத்துல வரக்கூடிய ஆரோக்கியத்துக்கு சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் நிறைய வேதத்துல சொல்லிருக்கு. சொர்க்க பிராப்திக்கு சொல்லிருக்கு. இப்ப வேதத்துல சொல்லிருக்கிறது மொத்தத்தையும் நம்மளால செய்ய முடியுமா, இல்ல அப்படி செஞ்சா அதுதான் இஷ்டமா, அப்படி பண்ணிருந்தோம்னா இங்கேதான் இருந்துருக்க போறோம், மோட்சத்துக்கே போவே முடியாது. சாப்தசிஹி பிரம்மண ஏஷபந்தா என் நாமபிர்ஜாயதி தீர பார்த்தைஹி தீஹி அபார்த்தைஹி நத்தம் பரிபிரமன் தத்ர நவீந்ததே தானே மாயாமயே வாதனையா சயானஹா. இப்படி வேதத்துல எவ்வளோ சொல்லிருக்கு, இந்த சொர்க்கம் அப்புறமா மீறி இந்த ஐகமான லோகத்துல வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் இவைகள் எல்லாம் சொல்லிருக்கு, அதெல்லாம் எப்படி அடையிறதுன்றதெல்லாம் சொல்லிருக்கு. இப்ப அதெல்லாம் நாம கணக்கு ஈடுபட்டவர்களாக இருந்தவனாக்க இந்த மாயாமயமாக இருந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியிலேயே போக முடியாது. அப்போ சொர்க்காதி விஷயத்திலேயே சொர்க்க லோகத்துக்கு போறது மறுபடியும் கீழே புண்ணிய மத்திய லோகம் பிரவிசத்தி நம்ம புண்ணியம் மொத்தம் கடந்து போயிட்டோம்னாக்க தீந்து செலவிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் மத்திய லோகம் பிரவிசத்தி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இப்படியே தானே சுத்தின்னு இருக்கோம். அப்போ வேதத்தை சப்தங்களை சப்தத்துல சொல்லிருக்கிறத சாப்தசிஹி பிரம்மணஹா ஏஷபந்த சப்தத்துல சொல்லிருக்கிற சப்தம்னா வேதம், வேதத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் எல்லாத்தையும் அனுஷ்டிக்க முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்படி போய் சொல்லிட்டு மாதா பிதிரு சஹசிரேபியோ பதிவத்தல தமோ வேதஹான்னு சொல்லிருக்கு. அம்மா அப்பா தான் அந்த குழந்தைகளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருப்பான்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு பிரீத்தியோட வேதம் நம்மளிடத்துல இருக்கு. அந்த வேதத்தை போய் வேதம் காமிக்கிற வழியெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல, நீ அது போகாதுன்னு சொல்லி சொன்னாக்க இந்த உபதேசமே தப்பா இருக்க, வேதம் தானே எல்லாத்துக்கும் பிரதானமாக இருந்திருக்குன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்ற வர்த்தம் தான் நீ கேள்வி கேட்டது. ஆனா அத்தஹா அத்தகவிர் நாம சுயாவதர்த்தாம் தியாத பிரமத்தோம் விவசாய புத்தி பரிசிரமம் தத்ர சமீக்ஷமாணா. வேதம்ன்றது மோட்சத்துக்கு போகணும்ன்றன அது விரும்ப முமுட்சுவா இருக்காள், மோட்சத்தை விரும்புறாங்க அவளுக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் ஏற்பட்டது இல்ல, வேதம்ன்றது எல்லாருக்குமாக ஏற்பட்டது. அந்த வேதத்துல எந்தெந்த பாகம் நாம அவசியம் எதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதோ அதை நாம தெரிஞ்சுட்டு நாம காரியம் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது வேதத்துல சொல்லிருக்கிறது எல்லாமே உபாதேயம் இல்ல, அதுலயும் நாம எதெல்லாம் விட வேண்டியது எதெல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு இது சொல்றது. வேதம் தமோ குணம் அதிகமாக இருக்கிறவாள் இருக்காள் அவளுக்கும் உபயோகமா, அவளுக்கு தான் அபிசார யாகம் சொல்றது. இந்த அபிசார யாகம்ன்றது பிறர் அழியறதுக்காக செய்யற யாகம், இதை போய் என்னத்துக்கு வேதம் சொல்லிருக்கு, வேதம் நல்லத்தை தானே சொல்லணும், அழிவை போய் சொல்லணுமான்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் என்னன்னா நாம சில சிலதெல்லாம் பிரத்யட்சமா பார்த்தாதான் விசுவாசம் வரும். இப்போ வேதத்துல சொல்லிருக்க பிரகாரம் அபிசார யாகம் பண்ணி எதிரிக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அதை பார்த்தோம்னா ஓஹோ வேதம் சொன்னது சத்தியம்தான்ன்றது நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம், சரி வேதம் சொன்ன பிரகாரத்துல நமக்கு சொர்க்கம் வரத்துக்கு என்ன வழி அப்படின்றத பாக்குறது, இல்ல இந்த லோகத்துல ஐஸ்வர்யம் வரத்துக்கு என்ன வழின்னு பாக்குறது. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது போகச்சே என்ன பண்ணுவோம், வேதத்துல மோட்சம் தான் எல்லாத்த காட்டில விசேஷமா சொல்லிருக்கு, சிவிகுண்ட பிராப்தி தான் செய்திருக்கு, அதுக்கு என்ன வழியோ அதையும் சொல்லிருக்கு, ஆகையால அந்த ரீதியில நாம அதை பின்தொடரணும்னு சொல்லி சொல்றோம். தொதுபசதனா தத்யஸ்வோவா மகா பிரளயேபிவா விதரத்திமிஜம் பாதாம் போஜம் ரிஷாச்சல சேகரா. திருவேங்கடமுடியான சேவிக்க போறவா முத்த பேரும் மோட்சம் ஓணும்னா கேட்டுட்டு போறா, எனக்கு வயிற்று வலி போனோம் எனக்கு தலைவலி போனோம் என் பொண்ணு கல்யாணம் ஆனோ பிள்ளை கல்யாணம் ஆனோ இப்படிதானே எல்லாரும் சொல்லிட்டு போற. அதுக்கப்புறமா போக போக கடைசியில மோட்ச பர்யந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை தயாதேவி நமக்கு கொடுக்கறா. அந்த மாதிரிதான் வேதம் நமக்கு விசுவாசத்துக்காக பண்றதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப வேதத்துல சொல்லிருக்கிறது மொத்தத்தையும் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்ற. எதுக்குன்னா யாவதர்த்தியாத்து எவ்வளவு யாவத் பிரயோஜனமான்னு எவ்வளவு பிரயோஜனம் அதுல இருந்து பெறணுமோ அவ்வளவு பிரயோஜனத்தை மாத்திரம் எடுத்துட்டோம்னா போறோம், எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல என்று சொல்ற. இதுல யாவான் அர்த்தகா உதப்பான்னு சொல்ற ஒரு பெரிய குளம் இருக்கு, குளத்துல தீர்த்தம் இருக்கு. தீர்த்தம் இருந்தாக்க நாம எவ்வளவு தீர்த்தம் சாட்ட முடியும்? ஒரு கை தீர்த்தம் எடுத்து சாட்டாக்க நமக்கு தாகம் அடங்கிட போறது. பயிருக்கு வைக்கணும்னா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிறது பயிருக்காக எடுக்கிறோம். அந்த மாதிரி வேதத்துல எல்லாத்துக்காகவும் சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்சே அதை விட்டுட்டு எது தேவையோ தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கணும். பரிசிரமம் தத்ர சமீட்சமாண. அதாவது நம்மளுடைய சரீரத்தை ரக்ஷணம் பண்ணிண்டாதான் யோகம் பண்ண முடியும். யோகம் பண்றதுக்கு தகுந்த அளவு அதுக்கு ஏற்ப நம்ம சரீரத்தை ரக்ஷணம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்க சொல்லிருக்கிற பிரயோஜனங்கள், சொர்க்காதி பலன்கள்லாம் வெறும் பெயர் மாத்திரம்தான். அது உண்மையில பார்த்தோம்னா அது பரமபோக்கியமான விஷயம் இல்லை. ஒரு கால விசேஷத்துல திரும்பி வர வேண்டியதுதான். அது நிறையா நிறைய துல்லியகான்ற நரக்கத்துக்கு சமானம். சொர்க்கத்தோட சொர்க்கம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்துல நாம எம்பெருமான அனுபவிக்க போற ஒரு சன்னிவேசத்தோட நாம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க அது நரக்கம் மாதிரின்னு சொல்றாங்க. ஆகையால இதெல்லாம் பேரளவுக்கு தான் சுகத்தை கொடுக்கறது. உண்மையான சுகம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்துலதான் இருக்கு. சரி, இது பக்தியோகம் பண்ணிதான் இந்த நிலையை அடைய முடியும். பக்தியோகம் பண்றதுக்கு இந்த சரீரம் வேணும். சரீர தாரணத்துக்கு என்ன வேணுமோ அதை நாம பண்ணிண்டா போறோம். அதுக்கு உண்டான சாசனம்னா, இப்போ கொத்துக்கிறேன் நானு, இந்த சரீர தாரணம் இருந்துருக்க அது மாத்திரம் சுலபமா வந்துருமா? வராத. மீறி ஏதோ இதுக்கு என்ன அன்ன பானங்கள்லாம் ஒண்ணு முடியும். இதுக்கு சாதம், அதாவது தாரக போஷக போக்கியம்னு மூணு தாரணம். இந்த பிராணம் இந்த சரீரத்துல இருக்கணும்னாக்க அதுக்கு முன்ன அன்னம் இருக்கணும். ஆகாரம் சாட்டாதான் சரீரம் வந்து இந்த இதுல இருக்கும். அதுக்கு போஷணம், அதுக்கு தீர்த்தம் சாட்டாதான் அதுக்கு போஷணம். உண்ணும் சேரும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெத்தலையும், அதுக்கப்புறம்தான் போக்கியத்தை பத்தி ஆசைப்படுறது. இப்ப நமக்கு போக்கியத்தை பத்தி ஆசைப்படாது. இங்க இருக்கிறது எல்லாம் வெறிய போக்கியம் இல்ல. இப்படி இந்த யோகம் பண்றதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு இந்த சரீரத்தை நம்ம ரட்சிச்சா போறோம்னு சொல்லிருக்கு. அப்போ இதுக்கு மேல நாம என்ன பண்ணோம்னா, சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்துல சாதிக்கிற அதுக்கெல்லாம் மூலம் இங்க மகர்ஷியினுடைய வார்த்தை தான். திலம் கிமனலம் பவேதே அனலமோதரம் பாதிதம் பய பிரகிருதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்னமலமல்லிகம் பதிபடச்சரங்கச்சரம் பஜந்தி விபுதா முதா யஹ குட்சித குட்சிதஹ. சிலம்னா வயல்ல சிந்தி இருக்கிற தானியம். அதை கொண்டு வந்து யாரும் எனக்கு உபயோகம் இல்லைன்னு கீழப்போட்ட தானியம் அது. அந்த தானியத்தை கொண்டு வந்து அதுல ஆகாரம் ஆக்கி நாம சாட்டமானாக்க நம்ம அனல் வயசுல இருக்கிற ஜாடனாக்னி என்ன, அது தனியா அது போயிடுமான்னா கட்டாயம் தனியம் தான். அப்படின்னா பிரகிருதி பூரகம், இந்த உள்ளங்கையில தீர்த்தம் எடுத்து தீர்த்தம் சாப்பிடணும். இந்த குளத்துல எல்லாம் போய் தீர்த்தம் சாட்டமுன்னா ரெண்டு கையால தீர்த்தம் சாப்பிடக்கூடாது, ஒரு கையால தான் தீர்த்தம் சாப்பிடணும். இந்த ரெண்டு கையுமா எடுத்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. பய பிரகிருதி பூரகம், இந்த சாரசம் பயஹா தாரகம், இந்த பிராணனை தரிக்க விடாதன்னா ஒரு தீர்த்தத்தை சாட்டாக்க பொருள் மூல்யம். அப்படின்னா வழியில இருந்திருக்கிற ஒரு கந்தல் துணியை எடுத்து உடுத்திண்டவனாக்க, அதாவது என்ன அர்த்தம், நம்மளுடைய பிரயத்தனம் இல்லாத ஒரு டோப்பின்னு மாட்டோம் ஒரு துணி சின்னதா உடுத்திண்டா கூட அது போறாதன்னா விபுதாக குட்சிதா முதா குட்சிதா பஜந்தி. வித்வான்களாக இருந்தாலும் கூட அவ என்ன பண்றான்னா தம் வயிற்றுக்காக வேற சில பேரை அடையிறவர்களாக இருந்திருக்காருன்னு சுவாமி ஜெய்சீகன் சொல்லிட்டேன். இந்த சுவாமி ஜெய்சீகன் சாட்சியத்து எல்லாத்துக்கும் மூலம் இங்கதான் இருக்கு. சத்யாம் கிதௌ கிம் கசிபௌ பிரயாசைஹி பாஹும் ஸ்வதிஹ்யுபபர்ஹணைஹ் கிம். மகர்ஷி சொல்றேன், நீ பிராணதாரணத்துக்காக உனக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்ற, அத நான் எங்க கிடைப்பேன்னா, கிடைக்கும் எங்களுக்குன்னா, பூமி பிராட்டி இருந்துட்டு இருக்கா, அங்கங்க தானியங்கள்லாம் சிந்தி இருக்கு, அதை எடுத்துட்டாக்கா உனக்கு வயிறு ரொம்ப அதை போயிடுமா அந்த தானியங்கள்னு சொன்னேன். அதுக்காக நீ என்னத்துக்கு தனி பிரயாசம் பண்ணுமானா அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, கிதௌகிம் கசிபோ பிரயாசைஹி பாஹோ ஸ்வசித்தை உபபர்ஹணைஹி. நம்ம கைய தலைமாட்டுக்கு வச்சுட்டாக்க தலகாணியா ஆயிட போறது. பூமி என்னமோ நமக்காக இருந்துட்டு இருக்கு, அப்ப பூமியில பட்டுண்டு கைய தலைமாட்டுக்கு வச்சுட்டு தலகாணியா ஆச்சு வச்சுட்டு பட்டு தூங்கினா தூக்கம் வராது போயிடுமாண்ணா நமக்கு. இதுக்கு என்னத்துக்கு மொத்தைய தேடுற, இதுக்கு என்னத்துக்கு தலகாணி தேடுற, இது தேவையா? சத்தியஞ்சலோகம் புருத அன்ன பாத்திரம், சரி சாப்பிடறதுக்கோசரம் வெள்ளி திட்டு வேணும், தங்க கிண்ணி வேணும், இப்படி எல்லாம் சீர்வரிசை கேட்டு வாங்கி சாப்பிடணுமாண்ணா. ரெண்டு கை இருந்தா போகாத, இத சாட்டா போறாதா, வேற அஞ்சலி இருந்தா போறாதண்ணா. இது சின்ன பசங்களா இருக்கிட்ட கையில பிசிஞ்சு போடுறதுன்னு ஒன்னு சொல்லுவா. அதாவது பசங்களுக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிடறதுக்கு சாதம் போட்டு அதை பிசிஞ்சு குழம்பு சாதம்னு பிசிஞ்சு சாப்பிடறதுக்கு சோம்பேறணும். அம்மா எப்படியும் பசங்க பட்னியா போயிடக்கூடாதுன்றதுக்காக நீ ஒன்னும் பண்ணுவனா, நானே பாத்திரத்துல சாதம் கொண்டு வந்துடுறேன், ரெண்டு மூணு பசங்க இருந்தா எல்லா பசங்களையும் வரிசையா உட்காந்து வச்சுட்டு நீ பாத்துக்க உட்காந்து டிவியே பாத்துட்டு நான் சாதம் கொடுத்துட்டு இருக்கேன், தொகையில் சாதம் சாதம் சாதம் மோர் சாதம் எல்லா சாதம் கொடுக்குறோம், வயிறு ரொம்ப சாப்பிடணும், சரி நீங்கள் கையை வாங்கி சாப்பிடும். அதுல இருக்கிற போக்கியத்தை வேற எதுலயுமே இருக்காது. சத்தியம் நமக்கு கை இருந்துட்டு இருக்க, இதை விட்டுட்டு நீ என்ன வேற என்ன ஓணுமண்ணான். சத்தியஞ்சலோ கம்புருதன்ன பாத்திராது, வேற என்ன திக்வல் கலாதோ சதிக்கும் துகோலை. திக்கை இருந்துட்டு இருக்கு, வல்கலம் மர உரிகள் இருந்துட்டு இருக்கு, இவைகள் இருக்கச்சே பட்டுப்புடவு ஓணும், இன்னும் அந்த மாதிரி புடவை வேணும், இந்த மாதிரி புடவை வேணும்னு என்னத்துக்கோசரம் விசாரப்படுறீங்கோ, அதெல்லாம் தானா வந்துருப்படுத்தினா. திக்குனாக்க அஷ்ட திக்கும் இருக்குன்னாக்க திகம்பரம்னாக்க துணியை ஒட்டிக்கலன்னு அர்த்தம். துணியை ஒட்டிக்காத ஒன்னு இருக்க முடியுமா, திக்கு போய் இது வாக்க முடியுமாண்ணா. உத்திரிய ஸ்தானத்துல வாணும், புருஷாளுக்கு தான் இது சொல்றேன், ஸ்திரீகளுக்கு சொல்லல. புருஷாளா இருந்துட்டு இருக்கிறவா இவெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப சங்கோச்சப்படுவா. சொக்காய கைட்டுறதுக்கே பசங்கள்லாம் சங்கோச்சப்படும். ஆத்தை விட்டு வெளில போனாக்க ஆத்துலயே எப்ப பார்த்தாலும் பனியன் சொக்கா போட்டுதான் இருக்குமே தவிர சொக்கா இல்லாதே இருக்காது. இது எல்லாம் விபரீத லட்சணையா போயிட்டு இருக்குது இந்த காலத்துல. புருஷன் உடம்புல உறங்கம் காணிக்காத முழுசா மூடிட்டு போயிட்டு இருக்கான், ஸ்திரீகளும் வேற விதமா இருந்துட்டு இருக்கான். இது என்ன கலியினுடைய கோலாகலம். இப்போ அவர் கேக்குற சுவாமி கேக்குறே, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே உத்திரியம் இல்லாத இடுப்புல துணி கட்டின்னு தானே போனோம். அந்த சொக்காயை கைட்டி பெருமாளை சேவிக்கிறதுக்கே இந்த காலத்துல பசங்கள்லாம் சங்கோஷப்படுறது. இத சொல்றாங்க நமக்கு திக்வல்கலாதோ சதி கிம் துகூலைஹி சீராணி கிம் பசி நசந்தி திசந்தி. இப்ப சீராணி பசி நசந்தி, வழியில போனாக்க துணி எதுவும் இல்லாதையா போயிட்டு போறது. யாரோ ஒருத்தர் கொடுக்க போற அம்பரமே தண்ணீர் சோறு அறம் செய்யும் மெம்பருமான் நந்தகோபாலா எழுந்துறான்னு யாரோ ஒரு மகானுபாவனா இருந்துட்டு இருக்கோம், அவளா வேஷ்டி கொடுக்க போறா, எல்லாம் கொடுக்க போறா, அப்படி எல்லாம் இருக்கச்சு நமக்கு என்ன கிடைக்காத போயிட்டு போறதுன்னா இதுக்காக நாம அலையணுமா. அப்படியே இது மொத்தத்தையும் இந்த ஸ்லோகத்துல கொண்டு வர சுவாமி தேசிகன், திலங்கி மணலம் பவேத் அனலமோதரம் பாதிதம் பய பிரசுதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் ஆயத்னமத பல்லகம் பதிபட கரங்கச்சரம் பஜந்தி விமுதா விபுதா முதா குட்டிதா குட்டிதா. இதுக்கு அப்புறமா அவங்க சொல்ற, நமக்கு என்ன சில தர்மம் பண்றவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவ கேட்டா பிச்சை கொடுக்காதையா போயிட போற, அப்ப எனக்கு பசியா இருக்கு சாதம் போடுன்னு சொன்னா யாருதான் பண்ணாத போயிட போற. அப்போ நாம இதுக்காக இந்த சரீரத்துல பிராண தாரணத்துக்காக வீணாக அலைய வேண்டாம் என்பதை உபதேசம் பண்ற. இது எல்லாத்துக்காட்டிலும் ஒரு பெரிய விஷயம். நமக்குன்னே சர்வேஸ்வரன் இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணமானாக்க நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவன் கொடுக்க போறான். ஏவம் ஸ்வசித்தே ஸ்வத ஏவ சித்த ஆத்மா பிரியோ அர்த்தோ பகவான் அனந்தஹா தம் நிர்வ்ருதஹா நியதார்த்தோ பஜேத சம்சார ஹேதோ பரமச்சயத்ர. அந்த பெருமாளை எங்கேயோ தேடணுமா? என்ன பண்ணோம்னா நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துருக்கு, நம்மக்குள்ளேயே பெருமாள் இருந்துருக்கு. அந்த பெருமாளை தியானம் பண்ணாக்க போறோம், நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்ற கஷ்டம் துவனாதிருத்திய பரான சிந்தா மிருதே பசு நசதீம் நாமக்குரியாது பசியன் ஜனம் பதிதம் வைதரண்யாம் ஸ்வகர்மஜான் பரிகர்ம ஜுஷணம். இப்படி பெருமாள் நம்ம மனசுலயே இருந்துட்டு இருக்கிறவர், நமக்கு அந்தராத்மாவாக இருந்துட்டு இருக்கிறவர், அவரை அநாதரம் பண்ணிட்டு அவரை நினைக்காமல் நாம வேற எதையோ நினைச்சுட்டு நாம எங்கெங்கோ போய் பெருமாளை தேடணும்னாக்க நமக்கு தேடாது. அவன்லாம் எப்படின்னா பசுவுக்கு சமானம்னு அர்த்தம், பகுத்தறிவு இல்லாதவர்களாக இருந்துட்டு இருக்கார். அப்ப எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நம்மளுடைய ஹிருதயாந்தர்கிருதமாக ஹிருதயத்துக்குள்ள ஒரு இடைவெளி இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த அவகாசத்துல பிராதேச மாத்திரம் ஒரு ஒற்றை அளவு அங்குட்ட மாத்திரம்னு சொல்றது, ஒரு கட்டவரல் அளவு அந்த இடத்துல பெருமாள் அந்த ஸ்தலத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கேன்னு நாம தியானம் பண்ணணும். அந்த பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாள்? சதுர்புஜம் கஞ்சரதம் கங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி பிரசன்ன வக்ரம் நலினாயதே க்ஷம் கதம்ப கிஞ்சல்பேன் கிஞ்சல்கன் விஷங்கவாசசம். அங்க பெருமாள் எழுந்துள்ள இருக்க பீதாம்பரதரியாக பெருமாளை தியானம் பண்ணணும். அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு சங்க சக்கர கதாசியாக பஞ்சாயுதத்தோட பெருமாள் சேவசாச்சின் இருக்கே, தாமரை போன்ற திருக்கண்களோட சேவசாச்சின் இருக்கே, அவர் பிரிய ஹாரம் ரத்னம் கிரீட்டம் இப்படி எல்லாம் போட்டு சாத்தின் இருக்கே. அதோடு இல்ல அங்க பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்க ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துபரத்ன கந்தரம் அம்லான லக்ஷ்மியா வனமாலயாசிதம் அம்லான லக்ஷ்மியா. மீதி சோபங்கள்லாம் இப்ப புஷ்பங்களுக்கு சோபம் இருக்கு, இது வாடி போயிட்டுனா அந்த சோபம் போயிடுறது. எந்த சமயத்திலையும் வாடாத சோபையோட இருந்துட்டு இருக்க அந்த வனமாலையோட கூட பெருமாள் இருந்துட்டு இருக்க. இப்படி அவருடைய மேகலை இப்படி எல்லாம் பெருமாளை நாம கொள்ளுங்கணும். ஸ்னிக்தாமலை குஞ்சித நீல குந்தளை விரோச்சமானேதலும் அப்படி ஒரு புன்சிரிப்போட இருந்துருக்க. நீ இப்படிதான் தியானம் பண்ண போற, நீ தியானம் பண்ணணும்ட்டு தான்ப்பா ஹிருதயத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்னு பெருமாள் பேசுறேன் நம்மளோட. அப்படி நாம தியானம் பண்ணும். ஈட்சத்தே சிந்தாமயமே நமீஸ்வரம் யாவன் மனோ தாரணையா விதிஷ்டதி. இப்படிப்பட்ட பெருமாளை நாம தியானம் பண்ணணும்னு சொல்ற. இப்ப ஏகப்பட்டது சொல்லிட்டோம். பெருமாளுடைய திருக்கண்கள் திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனி ஒவ்வொன்னு, அது தவிர அவரை சாத்தின் இருக்கிற பூஷணங்கள் இப்படி எல்லாத்தையும் பீதாம்பரம் இப்படி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி இவ்வளவு எல்லாம் என் மனசால என்னால தரிச்சுக்க முடியலையே, இவ்வளவு தாரணம்ன்றது எனக்கு சக்தி இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னா கிரமசா ஒன்னு ஒன்னா நீ தியானம் பண்ண போறோம் அப்படின்னா தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார். ராமர் மிசிலாபட்டினத்துல போனாராம், போனா யார் யாரெல்லாம் ராமனுடைய தோளை பார்த்தாலும் அந்த தோள்ல இருந்து கீழே கண்ணு போலையாம் அதையே பார்த்துட்டு இருக்கவர். தாள் கண்டார் தாளே கண்டார் ராமனுடைய திருவடிய பார்த்தவா அது தாளுதான் பார்த்துட்டு இருக்காள், திருவடியைதான் பார்த்துருந்தாள், வேற எதுவும் பார்க்கல, என்னால முழுஷா ஒரு ராமனை நவல உருவகப்படுத்தி பார்க்க முடியல என்ன சொல்லி கம்பராட்டாழ்வான் ஆச்சரியமா சொல்ற. அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளால பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நம்ம ஹிருதய குகையில இருந்துட்டு இருக்கிற பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பரிபூர்ணமாக அந்த பிரத்யங்க சோபை சமுதாய சோபை சமுதாய சோபைன்னா மொத்த சோபை அந்த மொத்தமா தெரியறது, இது எல்லாத்தையும் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றேன். லாவண்யம் சௌந்தர்யம்னு சொல்லி சொல்றது இது என்னத்தையும் பண்ண பரவாயில்ல, அதுக்காக விசாரப்படாத. ஒவ்வொரு முதல்ல திருவடி நீ பண்ணு அப்படின்னு ஏகைக சொங்கா நிதியானுபாவயே பாதாஜிதங்கதாபிருதா. அந்த மகர்ஷியினுடைய வார்த்தைகள் பார்க்கணும். திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு பாதாதி யாவத் தசிதங்கதாபிரதான் பெருமாளுடைய புன்முறுவல் வரைக்கும் பாருந்தார். பெருமாள் நமக்காக சிரிச்சுண்டு வாவான்னு கூட்டுன்னு இருக்கிறான். அந்த மந்தகாசத்தை தெரிவிக்கணும்ன்ற அந்த மந்தகாச பரியந்தமா இருக்கிறது ஒன்னொன்னா உன்னால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீ போடு. ஜிதம் ஜிதம் ஸ்தானம் அபோஷ்ய தாரயதே பரம்பரம் சுத்தி தீரியதா. ஜிதம் ஜிதம் பாவனையில் நமக்கு ஸ்பரித்தமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் போக்குறோம், பெருமாளை சேவிக்கிறோம், ஒவ்வொன்றும் நம்ம மனசுல நிக்கிறது. இன்னைக்கு தேவ பெருமாளை போய் சேவிக்க போறோம், சேவிக்க போத்தோம்னாக்கா அவருடைய கடுக்கன் நம்ம மனசுல நிக்கிறது. அந்த கடுக்கன் பார்த்தோம்னா அது தோளுக்கு அழகா இருக்கா அங்க, அல்லது காதுக்கு அழகா இருந்திருக்கா, அந்த குந்தலங்களுக்கு அழகா இருக்கா, இல்ல என் மனசுக்கு தான் அழகா இருக்கா, எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு அழுவான் மங்களாசாசனம் பண்றேன். ரங்கநாதனை போய் சேவிக்கிறோம், ரங்கநாதனுடைய திருவடியை சேவிக்கிறோம். திருவடியை சேவிச்ச உடனே அந்த நம்பெருமாள் திருவடியில பாதுக்க சாத்திட்டு ஜல் ஜல்னு ஏழுறது இருக்கு, அதுவேதான் மனசுல நிக்கிறது. திருமுக மண்டலம்லாம் நம்ம மனசுல நிக்கவே இல்லை. இப்படி ஒவ்வொன்னும் சேவிக்கட்டே ஒன்னு ஒண்ணு நினைக்கிறது. அந்த ஒண்ணு நினைச்சாலே போருமா, அதுவே நம்ம மனசை சுத்தி பண்ணிடுறது. யாவன்ன ஜாயேத பராவரே ஸ்மேன் விசேஷரே திரட்டரி பக்தி யோகா தாவத் சவியா புருஷஸ்வரூபம் கிரியாவசானே பிரயத்மரேத. நீ பக்தி யோகம் பராவரே பிரம்மாதிகளுக்கெல்லாம், பிரம்மாதிகள்லாம் பெருமாளை காட்டிலும் தாழ்ந்தவர்களாக இருக்கார், உயர்ந்தவராக இருந்திருக்கிறோம் பெருமாள் தான். அவரிடத்துல பக்தி யோகம் வர வரைக்கும் அது வந்து நாம வந்து பெருமாளை எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த அங்குஷ்ட மாத்திரனாக இருந்திருக்கேன் பெருமாள். இப்படிப்பட்ட எம்பெருமான் இடத்துல நம்மளையே நாம சமர்ப்பிச்சிடணும்னு சொல்லி சொல்றேன். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸ்திரம் சுகம் சாதனமாத்திதோ யதிஹி யதா ஜிஹாசுஹு இமமங்க அங்கலோகம் காலேச்ச தேசேச்ச மனோ நசஜேதே பிராணோஹம் நியச்சேதே பிராணான் நியச்சேன் மனசா ஜிதாசுஹு. எம்பெருமான் இடத்துல இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னா ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து போய் தானே ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். இந்த சரீரத்திலேருந்து போற ஆத்மாவை சமர்ப்பிக்கச்சே எப்படி சமர்ப்பிக்கிறதுன்னா, நாம எங்கயோ ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இருந்தாலும் இது ஒரு சரியான தேசம் இல்ல, இது மலேச்ச தேசம், அந்த தேசம் இந்த தேசமா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு கங்ககரையில போய் அந்த இடத்துல இப்ப பரீட்சித்த மகாராஜா தன்னுடைய பிராணனை விட்டா மாதிரி நாமளும் கங்ககரையில போய் பிராணனை விடணும்னு நினைக்கிறதோ, இல்ல காஞ்சி காசி இந்த கஷேத்திரங்கள்ல போய் பிராணனை விடணும்னு நினைக்கிறது என்னைக்கு, நாம என்னைக்கு வருது என்னைக்கு போறது. அதே மாதிரி காலம் உத்தராயணம் வரட்டும், அப்புறமா சுக்லபட்சம் வரட்டும், பகல் வரட்டும் எல்லாம் காத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. காலேச்ச தேசேச்ச மனோ நசஜேதி இந்த காலம் இந்த தேசம் பத்தி நினைக்கிறேன். நம்ம எப்ப நாம பெருமாளிடத்துல நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த காலத்துல இருந்தாலும் இந்த பக்தி யோகம் மூலமாக எம்பெருமானிடத்துல ஆத்மாவை சமர்க்கணும். ஆத்மானமாத்மன்யவருத்யதீரோபாந்தி ஆகையால பரசமர்ப்பணம் பண்றதுக்கு காலமே கிடையாது. எங்க இருந்தாலும் பரசமர்ப்பணம் பண்ணலாம், எப்பொழுதும் பரசமர்ப்பணம் பண்ணலாம். இதுக்கு லக்னம் முகூர்த்தம் இதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். இப்படி நாம வந்து எம்பெருமானத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிக்கணும். இப்படி பண்ணியாச்சுன்னா கிருத்தகிருத்தியனா ஆயிடுறோம், நாம இதுமே விசாரம் இல்லாத போயிடலாம் என்று சொன்னார். இப்ப இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறது, கிளம்பச்சு அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. தூமாதி மார்க்கம் அர்ச்சராதி மார்க்கம்னு ரெண்டு மார்க்கம் இருக்கு. அந்த தூமாதி மார்க்கத்துல கணக்கு போனோம்னாக்க மறுபடியும் திரும்பிதான் வந்தாகணும். கீழே புண்ணியம் மத்தியலோகம் பிரவிசத்தின்னு நமக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ, புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அந்தந்த லோகங்கள்ல இருக்கிற சுகங்களை அனுபவிச்சுட்டு நாம திரும்பி வரணும். இதே அர்ச்சராதி மார்க்கத்துல கணக்கு நாம போனோம்னாக்க திரும்பி வருதுன்றதே கிடையாது என்றது சொல்ற. ஆகையால அர்ச்சராதி மார்க்கத்தை விஸ்தாரமா இதுக்கப்புறமா சொல்ற. பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு என்றெல்லாம் சொல்லக்கூடிய வழி போய் இந்த இந்திரலோகத்துக்கு போயிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அப்புறமா கடைசியில அந்த விரஜா நதி இண்ட போறோம். அங்க போகச்செல்லாம் தேவதகள்லாம் நமக்கு சர்வே தேவா பலிமாவகந்தின்னு நமக்கு எல்லா விதமான ஒரு பரிச்சரியைகளை பண்றா. பண்ணி அங்கங்க அவாவா லோகத்துக்கு போச்சே வந்து அழைச்சும் போறான். அவா லோகத்துல இருந்து அடுத்த லோகம் வரைக்கும் கொண்டு விட்டுறான். எப்படி எல்லாம் பண்றான். வைசானரம் யாதி விஹாயதாகத சுஷும்னயாம் பிரம்மபதே நசோசிஷாம் விதூத கல்கோச ஹரே ருதஸ்தாதே பிரயாதி சக்ரம் ரூபசைம் சுமாரம். சிம்சுமாரம்னு ஒரு சிவிகுண்டத்துல ஒரு இடம் இருந்துருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போறோம். ஒரு மரம் இருந்துருக்கு, அந்த இடத்துல போறோம்ன்றது. ஆகையால நாம வந்து மூர்தன்ய நாடி வழியாக நாம வெளிப்போறோம். இந்த அர்ஜுனாதிகத்தில போனோம்னாக்க எல்லாருக்கும் நம்ம வந்து பெருமாளை போய் அடைவோம். அடைஞ்சோம்னாக்க அங்க இருக்கிற திருப்பி புனராவர்த்தி புனர்கா ஜன்மன்றதெல்லாம் கிடையாது. ந யத்ர சோகஹ ந ஜர ந மிருத்யுஹ நார்த்திஹி ந சோத்வேக பயம் குதச்சிதே. ந யத்ர சோகஹ, அங்க போனா துக்கம் கிடையாது. ந ஜர, துக்கம் கூட அனுபவிச்சிருவா போல்றீங்க. இந்த காலத்துல அந்த மூப்பதான் யாருமே விரும்புறதில்ல, வயசானத்தனத்தை விரும்புறதில்ல. அது என்ன பண்ண முடியும், நாம விரும்பினாலும் விரும்பட்டாலும் வயசு ஆயிடுறது. அங்க யமன் விஷயமான பயம் கிடையாது, துக்கம் கிடையாது, இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த அங்க போனா இருக்கிறது மொத்தமே என்னன்னாக்க அவன் நம்ம மனசுல முழுசா நிரம்பி இருக்கிறது பெருமாள் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட இடத்துக்கு அர்ச்சராதி மார்க்கத்துக்கு போனுமான ஜோதிர்மயோ வாயு உபேத்தியங்காலே வாயுவாத்மனா கம் பிரகதாத்மலிங்கம். இதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லி எந்தெந்த வழியில எப்படி எப்படி எல்லாம் போறது, நம்ம இந்திரியங்கள் எல்லாம் எப்படி அடக்கிறது, புலன்கள் அடக்கிறது, பாக்கியமான இந்த சரீரத்துல அது வந்து ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்றது, அதுக்கப்புறமா இந்திரியங்கள்ல ஜீவாத்மா விடுறது, அந்த ஜீவாத்மா என்ன பண்றது, பூத சூட்சமத்தோட வெளியில எத்தனையோ நாடிகள் இருந்தா கூட அந்த மூர்தன்ய நாடிய பெருமாள் காண்பிச்ச வழியில மூர்தன்ய நாடி மூலமாக வெளியில போறது, அதுக்கப்புறமா அர்ச்சராதி மார்க்கத்துல போறது, இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல பிரம்மா உபதேசம் பண்ண பிரகாரம் சுக மகர்ஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ற. யோவை புறா பிரம்மண ஆக துஷ்ட ஆராதிதா பகவான் வாசுதேவா. சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பிரம்மாவுக்கு முன்பொரு காலத்துல உபதேசம் பண்ணேர். அவருடைய ஆராதனத்தினால பிரீத்தி அடைஞ்சு. ஆகையால இத காட்டிலும் மங்களகரமான விஷயம் வேற எதுவும் இல்ல. எங்கேயோ போய் தேடவானா, நம்மளுடைய ஹிருதய குகையிலேயே பெருமாள் இருந்துருக்கே, அந்தராத்மாவாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான தியானம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவான் சர்வபூதேஷு லட்சித சுவாத்மனா ஹரிஹி திருஷ்யர் வித்யாதிபர் திருஷ்டா லக்ஷணர் அனுமாபகைஹி தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன்னை. அப்ப நீ கேட்டையே உனக்கு நான் சொல்றேன் நானு, ஹரிஹி சர்வத்ர சர்வதா. நீ ஸ்ரோதவியஹா மந்தவியஹா கீர்த்தித்தவியஹா என்றெல்லாம் சொன்னமே, யார கேட்கணும், யார நினைக்கணும், யார எப்ப பார்த்தாலும் வாக்கால உச்சரணம் பண்ணிட்டு இருக்கணும்னா, ஹரிஹி சர்வத்ர சர்வதா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் உத்தரதா. அவர்தான் கேட்க வேண்டியவர், அவர்தான் நாம தெரிஞ்சுக்கணும், அவர்தான் நாம கேட்கணும், அவர்தான் நாம சொல்லணும். அந்த பகவன் நாம ஸ்மரணம் தான் நாம எப்பவும் பண்ணணும். இதுதான் பிபந்தியே பகவத ஆத்மனசதம் கதாமிருதம் ஸ்ரவண பூட்டேஷு சம்ருதம் புனந்திதே விஷய தூஷித விதூஷிதாசயம் விரஜந்தி தரண சரோருஹாந்திகம். யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய கதாமிருத்தம் சிரவண புட்டேஷு சம்பிருத்தம், பெருமாளுடைய கதைய தன்னுடைய காதுகளால கேட்டு தரிக்கிறவர்களாக இருந்திருக்காளோ, அவள்லாம் தான் பரிசுத்தமானவர்களாக ஆகிறார்கள். அவள்லாம் இந்த லௌகிக விஷயத்துல இனிமே ஈடுபாடு இல்லாதவர்களாக ஆகிறார். அவ எம்பெருமானுடைய கரணாரவிந்தத்துக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணுகிறவர்களாக ஆகிறார்கள். ஆகையால அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும், அவர் விஷயமான கதைகளை கேட்கணும் என்று சொல்ற இந்த அத்தியாயத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, பகவத் தியானம்ன்றது ரொம்ப முக்கியமானது. சரீர தாரணத்துக்காக வீணாக அலைய வேண்டாம். எவ்வளவு தேவையோ தேவையான அளவு மாத்திரம் சம்பாதிச்சா போறோம், அதை கொடுக்கறதுக்கு நமக்கு பெருமாள் இருந்திருக்க. ஆகையால ஒரு இந்த பணத்து ஆசையில ஒரு பரபரப்பு கூடாது என்பத சொல்ற. ஆத்ம மனசு ஆத்மாவில் எது கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சந்துஷ்டி அடையணும். பகவத் தியானம், பகவத் கதா சிரவணம், இதுதான் நம்ம உயிர் உஜீவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு நல்ல நிலையோட நாம இருந்தோமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும் என்பதாக மகர்ஷி இந்த அத்தியாயம் மூலமாக தெரிவிக்கிற. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை சாட்சா அந்த கிருஷ்ண பரமாத்மா ஆச்சாரியர்கள் மூலமாக கொடுத்து அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிடந்து விடை பெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.